శ్రీశైలవంశాత్మపితామహస్య శ్రీవాసదూరే కరుణీక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే శ్రీమచ్చీశైలవంశ్యాదనకగురుమణే నీలమేఖాఖ్యసూరే తాత శ్రీయాదవాత్సిరిసగరం సాంఘ విజ్ఞానపూర్ణం శ్రీవాసాత్మతూరే నిజపదాత మంత్ర ప్రధానం శ్రీమన్నారాయణాఖ్యం శతముఖకులజం భావజే భావయే యాయజూకం పితామహస్యాపితామహాయ ప్రాచేతనాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశీలపూర్ణాయ నమో నమస్తత్ భరతాయ వరన్నమోస్తు తస్మై ప్రసమోదాహరణాయ భక్తిభాజే భక్తిమేడత పృథివ్యాం ప్రసితో రాఘవ పాదుకా ప్రభావః కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖం వందేహే వాల్మీకి ఓకిలం వాల్మీకేర్మునసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాథం కోనజాతిపరాంగతిం యపిబంధతతం రామచరితామృతసాగరం మృతప్రస్థం మునిం వందే ప్రాతేహ తమకల్మషం గోష్పదీకృతమారాశిమ్మశకీకృతరాక్షసం రామాయణ మహాభారతరత్నం వందే నీలాత్మజం మంజనానందనం వీరం జానకీశోకనాశనం కపీవక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం వారయూతముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్యసంధో సలిలం సలీలం యశోకబంహిం జనకాత్మజాయాః ఆదాహాయ తేనైవ దదాహలంకాం నమామి తం ప్రాంజలిరంజనేయం అంజనేయమధిపాట్లాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలమాసినం భావజామి పవమానందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర గతమస్తకాంజలిం వాష్ణువారి పరిపూర్ణలోచనం మారుతిన్నమత రాక్షసాంతకం వేద వేద్యే పరే పుంసీ జాతే దశరథాత్మజే వేద ప్రాతేహేత సాదాసీతే సాక్షాద్రామాయణాత్మనా తదుపగత సమాస సంధి యోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసస్య వధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజానుబాహుమరవిందతలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సైతం సుభద్రమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాదేతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యపరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరిహృతం రామం భజే శ్యామళం శ్రీసీతాలక్షణ భరత శత్రుఘ్న హనుమత్సమేత శ్రీ రఘునందన వరం బ్రహ్మణే నమః విశ్వామిత్రమృషీశ్చాన్యానే స్వహితా అభిజగ్మతుః అభివాద్య మునిశ్రేష్టం జ్వలంతమివ పావకం ఊచతుః పరమోదారం వాక్యం మధుర భాషిణౌ எப்பவுமே தேஜஸ் இவளுடைய தப்போபலத்தினால தேஜஸ்னால இவாள்லாம் அப்படியே பிரகாசிச்சிருந்திருப்பா. அதுவும் யாகம் வேற பண்ணிருக்கா, அப்பதான் யாகம் பண்ணி முடிச்சிருக்கா. தேஜஸுக்கு கேட்கணுமா, பகவத் கைங்கரி இவா பண்ற யாகம் இருக்கு பாருங்கோ, பகவத் கைங்கரிய ரூபமான ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ணி முடிச்சிருக்க அவளை போய் விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்றாளா ராமனும் லக்ஷ்மணனும். அபிவாதனம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்ற, ఇమౌ స్మ మునిశార్దూల కింకరౌ సముపాగతౌ ఆజ్ఞాపయ మునిశ్రేష్ఠ సాసనం కరవాహవకిం. ఇదివరకులో నాంగ రెండు పేరు ఎదుకు వందోన్రది తెలియం, ఎన్న కార్యం విశ్వామిత్రం యాగం పన్నపురే అంత యాగత రక్షణం పండ్రతుకాహ వందరుకోని నాంగ నెనచు. అంత యాగం ముడిచిపోచ్చు, ఇనిమేల్ ఎన్న పన్నణం. ఇవ రెండు పేరు విళుందు సేల్లి సల్రాడా, ఇమౌ స్మ మునిశార్దూల కింకరౌ సముపాగతౌ. నాంగ రెండు పేరం ఒన్నుడయ కింకరౌ ఉనకు దాసభూతాళ ఇరుందంటిరుక, నింగిట్ట వళకాహ ఇరుందంటిరుకర వేలయాళాక నాంగళ్ళా ఇరుందంటిరుకో. నాంగ రెండు పేరం ఇరుందంటిరుకో. ఇమౌ స్మ మునిశార్దూలౌ కింకరౌ, యార్ సొల్ర వార్త ఇది, உமக்கு சேவகர்களாக நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் சொல்ற வார்த்தை இருக்க, சக்கரவர்த்தி திருமகன் சொல்ற வார்த்தை, அதோ வாசல்ல போறவன் சொல்ற வார்த்தை இல்ல இது. அந்த சக்கரவர்த்தி திருமகனாக இருந்திருக்கிற ராமன் சொல்றார், மகர்ஷியை பார்த்து, விஸ்வாமித்திர மகர்ஷியை பார்த்து, நீங்கள் இட்ட வழக்காக நான் இருந்திருக்கேன், இந்த கைங்கரியத்தை பண்ணிருக்கேன், அடுத்த கைங்கரியத்தை சொல்ற. உலகத்துல இருக்கவாடெல்லாம் பெருமாளை பார்த்து சொல்றா நீ ரொம்ப சுதந்திரன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அதுக்கு கூட தாழ்வான்னு சொல்றா, நீங்கள்லாம் என்னமோ பெருமாள் சர்வஜ்ஞர் சர்வ சுதந்திரன்னு நீங்க நினைக்கிறீங்கோ, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு பெருமாள் சொல்ற. பராதீனந்தாந்தூ, உம்மை காட்டிலும் பராதீனமா இருந்துட்டு இருக்கிறவா யாருமே கிடையாதுன்னு தோன்றது அப்படின்ட்டு. என்ன யாருன்னா காட்டிலும் பராதீனமா இருந்து பெருமாளை பார்த்து பராதீனமா சொல்லமா சொல்லாமா அப்படின்னா, பிரணத பரதந்திரம் துவாம் மனுமகே, பிரணத பரதந்திரம், உன்னிடத்துல சரணாகதி பண்ணால அவாள் விஷயத்துல அவளுடைய பரதந்திரமாக நீ ஆறு, அவளிட்ட வழக்காக நீ ஆகிற அப்படிதான் நான் நினைக்கிறேனே தவிர உண்மை சுதந்திரமாகவே நான் நினைக்கல அப்படின்னு சுவாமி தேசிகன் சீனிவாசன் விஷயத்துல சொல்றார். அநாதி அனன்யாதீன சன்னி பவதி பரதந்திர பிரணமதாம். நீ அனன்யாதீனன்னு பேரு, இன்னொருத்தருடைய அதீனத்துல இருந்துட்டு இருக்கவர் இல்ல, நீ சுதந்திரமாக இருந்துட்டு இருக்கவர்னு தான் உமக்கு பேரு. ஆனா கூட பரதம் பிரணமதாம் பரதந்திர, யார் யாரெல்லாம் உன்னை போய் விழுந்து சேவிக்கிறாளோ, யார் யாரெல்லாம் உன்னிடத்துல விசுவாசத்தோட பக்தியோட சேவிக்கிறாளோ, யார் யாரெல்லாம் உன்னிடத்துல உன்னத்தனிடத்துல சரணாகதி பண்றாளோ, பிரணமத்தாம் பரதந்திரஹா, நீ அவாளிட்ட வழக்காக ஆயிடுற நீ, இதுதான் உன்னுடைய நிலைன்னார். அதை இங்க வெளியில காண்பிச்சு கொடுக்கிறார் ராமபிரான். இவர் நீதான் ஊனந்தவர், அவரை பார்த்து சொல்றார், நான் உன்னுக்கு அடிமையாக நான் இருந்துட்டு இருக்கேன், இமௌஸ்ம முனிசார்தூலா, அப்ப மகர்ஷி உனக்காக நினைக்கிறான், ஆஜ்ஞாபய முனிஸ்ரேஷ்ட சாதனம் கரவாவகிம், முனிஸ்ரேஷ்ட நீ என்ன பண்ண சொல்ற, நீ இப்படியே போ, நீ ஊருக்கு போய் சேருன்னா ஊருக்கு போய் சேர்றேன், அயோத்திக்கு போய் சேர்றேன், வேற ஏதான காரியம் பண்ண சொன்னா அந்த காரியத்தை பண்றேன், நான் என்ன பண்ணணும்ன்றத நீ சொல்லும் அப்படின்னு அதையும் கட்டளையிடும் சொல்லி சொல்றாராம். அங்க கேக்குறான், இப்பா இப்படி சொல்ற வார்த்தைய கேட்ட உடனே ஒரு மகர்ஷிக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ராஜகுமாரால் அதுவும் சக்கரவர்த்தி திருமகன் போய் இப்படி சொல்றேன்றத கேட்ட உடனே அவளுக்கு மொத்த பேருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுதான். விஸ்வாமித்திரர் என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க இருக்கவாள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம், ரொம்ப சந்தோஷம் நீ சொல்றது, ஆனா ஒரே ஒரு காரியம் பண்ணணும் ராமா, நீ ஒரு காரியம் பண்ணு அப்படின்னு, மைதிலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய ராமம் வசனம் அப்ருவன், யஜ்ஞஹ பரம தர்மிஷ்ட தத்ர யாஸ்யாமஹே வயம். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, மைதிலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி, மிதிலப்ப மிதிலா தேசத்துல ஜனக மகாராஜ்க்க அவர் மாதிரி ஒரு கர்மட்டர் யாருமே கிடையாது, அப்பேற்பட்ட ராஜரிஷியாக இருந்திருக்கிற கர்மாக்களுக்கு பிரதானத்தை சொல்ற ஜனகராஜா, ஜனக மகாராஜா யாகம் பண்ண போறேர், அந்த யாகத்துக்கெல்லாம் நாங்க போக போறோம் அப்படின்னா, நீங்க மகர்ஷிகள் நீங்க போங்கோ, எனக்கு என்ன காரியம் அங்க அப்படின்னு அர்த்தம். இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லுவா, அவர் நீங்கெல்லாம் மகர்ஷிகளா இருந்திருக்கா, நீங்கெல்லாம் போறோங்கோ, அதுவும் ஜனகர் பண்ற யாகத்துக்கும் நீங்கெல்லாம் போக வேண்டியது அவசியம் தான், எனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி கேக்குறாளா அப்படின்னு நினைச்சு பேரோ என்னமோ நினைச்சிருந்து இவா சொல்றா. அந்த மகர்ஷிகள் சொல்றா, அங்க மிதிலில ஒரு விசேஷம் இருக்குப்பா, அந்த விசேஷத்தை பாரு அப்படின்னு, அத்தம் தத்ரீ கத்தி பூர்வம் தத்தம் தெய்வத்தை அப்பிரமேய பலங்கோரம் மகே பரமபாஸ்வரம் நாஸ்யதே அங்க ஒரு பெரிய அற்புதமான ஒரு வில்லு இருந்துட்டு இருக்கு, அந்த வில்லு ஜனக மகாராஜாவுக்கு தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு, அந்த வில்லு இன்னைய வரைக்கும் யாராலையும் அதை வளைச்சி அதுல நான் ஏத்தி அம்பு போடுறதுன்றது முடியாது போயிடுத்து, அப்பேற்பட்ட நீ பரம விக்ரமசாலி பராக்கிரமசாலியாக நீ இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த வில்ல நீ பாரு, அதுக்காக நீயும் என்னோட வந்தா தேவல, ஆகையால நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு ராய்க்குண்டு போலான்னு தோன்றது, என்னோட வரைங்க நீங்களும் வந்துருன்னு. அவ மொத்த பேர சொன்ன உடனே விஸ்வாமித்திரருக்கு அப்ப சொல்ல, நான் முதல்லயே நான் சொல்லிதான் அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ என்னோட வந்து எனக்கா உனக்கு எத்தனையோ சிரேயஸ் வரப்போறதுன்னு நான் சொல்லிருக்கணும் இல்லையோ, அந்த சிரேயஸ்ல முதல் படியான சிரேயஸ் இது. அடுத்த சிரேயஸ் சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்காக தானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவர் சந்தோஷமா சொல்ற, வா போலாம் ராமா அங்க போயிட்டு மிதிலாபட்டினத்துக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்ற. வழியில ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துட்டு இருக்க, அப்ப போகச்சு கங்கை வருது. கங்கையை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம், அன்னைக்கு ராத்திரி அங்க தங்கிட்டு மறுநாள் காத்தால கங்கையை கிடக்கலாம்னு சொல்லிட்டு கங்கையில தீர்த்தம் ஆடி சந்தியாவனம் எல்லாம் பண்ணிட்டு சொல்ற, இது கங்கைன்றதுக்கு கங்கை கங்கைக்கு யோ புருயாத் யோஜனானாம் சதைரபின்னு கங்கா கங்கான்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு 100 யோஜனை தள்ளி இருந்து எத்தனையோ மைல் தாண்டி அமெரிக்கால இருந்துட்டு கூட ஷவர்ல தீசாவானா கூட கங்கை கங்கைன்னு சொல்லிட்டு தீசாவானா கங்கா ஸ்நான பலன் வரதான் அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்பேற்பட்ட திறமையுடைத்தானதாக இருந்துட்டு இருக்கிற கங்கையினுடைய விற்த்தாந்தத்தை நீர் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாம் ராமரும் லக்ஷ்மணரும். அவருக்கு உற்சாகம், சொன்ன உடனே கேட்ட உடனே ஆஹா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்ற, உங்க குலத்துல தங்கதம் கௌசிகோ ராமே நிவேத்ய மதுராட்சராம் புனரே வாபரம் வாக்கியம் காகுத்தமிதம் அப்ரவீதி அயோத்யாதிபதிர் வீர பூர்வமாசீன் நராதிபா சகரோ ராம தர்மாத்மா பிரஜாக மகா சகா பிரஜா சகரோ நாம தர்மாத்மா பிரஜாக மகா சகா பிரஜா. சகரன்னு ஒரு தர்மாத்மா எழுந்தருளி இருந்தார். சின்ன வார்த்தை ஒரே வார்த்தை முடிச்சுட்டேன், ரொம்ப எல்லாம் டீட்டெயிலா போல. அவருக்கு குழந்தையே இல்லாத இருந்தது. சகா பிரஜா, சரி குழந்தை ஒண்ணுன்னு தபஸ் பண்ணிடும். அவருக்கு ரெண்டு தர்ம பத்னி இருந்தா, ஒரு ஜேஷ்ட பத்னி சத்தியவாதின்னு எப்பவும் பொய்யே சொல்ல மாட்டா அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா, அவள் ஒத்தி இருந்தா இன்னொத்தி இரண்டாவது பெண்மணி, அவளும் வந்து ரெண்டு பத்னிகள் அவளுக்கு இருந்தா, கேசினின்னு அவளுக்கு பேரு, இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கச்சு. அவர் பெருசா தபஸ் பண்ண தபஸ் பண்ணச்சு பிரகு மகரடி பிரத்யத்துல ஆனே, அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குற, உனக்கு தபஸ் பண்ற, உனக்கு சந்த எனக்கு சந்ததி இல்ல சந்ததி வேணும்னு சொல்ற. அவ்வளவுதானே, அதுக்கு ஒரே ஒரு விஷயம், உனக்கு ரெண்டு மனைவிமார்கள் இருக்கா, ஒத்தி இடத்துல இருந்து ஒரு குழந்தை பிறந்தா உங்களுடைய வம்சத்துக்கு வம்சக்கரனா ஒருத்தர் இருப்பா, இன்னொருத்தருக்கு 60,000 குழந்தை பிறக்கும், யாருண்ட அப்படின்னு சொல்றவ. இவர் மறுபடியும் கேக்குறே, யாருண்டேந்து யார பிறத்து வம்சக்கரமா இருந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தைய பெத்துக்கிறதா, இல்ல 60,000 குழந்தைய யாருக்கு பெத்துக்கிறதுன்னு சொல்றது, அது அவளையே கேட்டு தீர்மானம் பண்ணிச்சுடு, யாருக்கு யார் எது வேணுமோ அதை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாளா. அதுக்கு அவளையே கேக்குற, ஏகோ வம்சகரோ வாஸ்து பகவோ வா மகாபலாம், ஒரே ஒத்தரே ஒருத்தர் வம்சகரரா இருக்கிற ஒரே ஒரு குழந்தை வேணுமா, இல்ல பராக்கிரம மகா பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கிற 60,000 குழந்தைகள் வேணுமா அப்படின்றத நீயே கேட்டுடு. கீர்த்திமந்தோ மகோத்சாக காவா கம்பரமிச்சதி, எந்த மனைவி எதை கேட்கிறான்றத அவளே கேட்டுட்டு அவ என்ன சொல்றாளோ அதை செய் அப்படின்னு அவர் கேக்குறே. அப்ப கேக்கச்சே உடனே சொல்லிடுறான், அந்த கிசினின்ற மூத்தவளா இருந்துருக்கு, புத்திரம் வம்சகரம் ராம ஜக்ராஹன் ரபசன்னிதௌ, வம்சகரனாக இருந்திருக்கிற ஒரு குழந்தை எனக்கு போறோம், எனக்கு 60,000 குழந்தை, பராக்கிரமசாலியா இருந்தா கூட எனக்கு 60,000 குழந்தை வாண்டாம் அப்படின்ட்டா. அடுத்தவளுக்கு ஆப்ஷனே இல்லை, எனக்கு 60,000 குழந்தை இருந்துட்டோம், பராக்கிரமசாலியா இருந்து என்னென்னைக்கும் பேர் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறவா இருந்தாள்னாக்கா அவளை கொடுத்துரு எனக்கு அப்படின்னா. இவ வம்சகரனா இருக்கவளுக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு அசமஞ்சசம்னு பேரு. எல்லாரும் அசமஞ்சச மாட்டும் காரியம் பண்றேன், அசமஞ்சச மாட்டும் காரியம் பண்றேன்னா, இந்த பசங்க அந்த அசமஞ்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அயோத்தியில இருக்கிற குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்கு பாருங்க, இந்த பசங்களை எல்லாம் கொண்டு போய் சரையூர்ல போட்டு அமுக்க வேண்டியது, அது அப்படியே மூச்சு தண்ணி செத்து போயிடும், அதை பார்த்து ஹிஹின்னு சிரிக்கிறது. இந்த பசங்களை கஷ்டப்படுத்துறது சில பெரியவாளுக்கெல்லாம் இது ஒரு வழக்கம் உண்டு, பசங்களை கிள்றது, பசங்கள்ட சீன்றது, அத்தை அழ விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது, இதெல்லாம் இந்த மாதிரி யாராவது காரியம் பண்ணா பெரியவா வெய்வா அசமஞ்சசமாட்டம் ஏன்டா இப்படி காரியம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி, அதுக்கு காரணம் மூல காரணம் இந்த அசமஞ்சசம் பண்றதுதான். இது பார்த்து இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல இது இப்படியே அதிகமாயிட்டே போச்சாம். ராஜா தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த லோகத்துல இருக்கவர்களுடைய அந்த ஹிதத்தையே விரும்புபவர். ஆகையால இந்த 16 வயசு ஆச்சு, இந்த அசமஞ்சசத்துக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணமும் பண்ணி வச்சாலும் அந்த சில பேர் இந்த மாதிரி காரியம் பண்ணாலும் வச்சுக்கோங்க, எத்தனை நாள் ஆனாலும் கழவா போனாலும் கூட இந்த கஷ்டத்தை தான் கொடுத்துரு, பசங்களை சீண்டின்ட்டு தான் இம்சம் பண்ணிட்டு இருப்பா. சரி, இனிமேல்லாம் இவனை வச்சுட்டு நம்மளால முடியாதுன்ட்டு ராஜ்யத்துல இருந்தே தெரிஞ்சு விட்டுட்டேறான் அவர் சகரர் அந்த குழந்தைய. ஆனா அந்த அசமஞ்சசத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு அம்சுமான்னு பேரு. அது அந்த குழந்தை மகாவீரியவானாவும் தர்மிஷ்டனாவும் அந்த மாதிரி இருந்தானா அந்த குழந்தை. இவர் பார்த்துக்கேர் 60,000 குழந்தை இருந்திருக்கு. இந்த இன்னொரு மனைவியிலிருந்து பிறந்தவா, அவெல்லாம் மகா பராக்கிரமசாலியா இருந்துட்டு இருக்கான். இத பாக்குற ரெண்டு பேரும் பார்த்துட்டு அம்சுமான்ட்ட சொல்றேன், பேரன்ட்ட சொல்றேன், அப்ப சகனருக்கு வயசாகி போச்சு, நான் யாகம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்துட்டு இருக்கு, ஆகையால நீங்க எல்லாமே சேர்ந்து யாகத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்ற. யாகம் பண்ற இதுக்கு அந்த 60,000 பேர் இருந்துட்டு இருக்க, அம்சுமான் பேரனும் கூட இருந்து யாகத்தை பண்ணி வைக்கிறார். அந்த யாகத்துல யாக பசு குதிரை அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த குதிரை பூலோகம் மொத்தம் சுத்திட்டு வரணும், அந்த மாதிரி சுத்திட்டு வர்றதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்போ இவ சுத்திட்டு வரைச்சு அந்த யாக பசு இருந்துட்டே இருக்குச்சு. திடீர்னு பார்த்தோம்னா அந்த யாக பசு காணாத போயிட்டோம். எங்கடா போயிட்டு பசு காணமே காணமே, பசு யாக பசு பசு தான், இது பசு இல்லை குதிரை தான். இது யாகத்துல எதை உபயோகப்படுத்துறப்போ அதுக்கு யாக பசுன்னு பேரு. ஆகையால இந்த அஸ்வம் காணாமல் போயிட்டதை பார்த்த உடனே அவள்லாம் சொல்றாளா, ஐயோ பெரிய யாகத்துக்கே ஒரு பெரிய இது வந்துடுத்து, யார் இத தூக்கி போயிட்டாளோ அவளை அழிச்சு இழுத்தும் போயிட்டாலோ இந்த குதிரைய அவளை கண்டுபிடிச்சு அவளோட சண்டை போட்டு அந்த குதிரைய நீ அழிச்சுண்டு வா. இந்த குதிரைய அழிச்சுண்டு வராத போயிட்டு போனாக்க இது யஜ்ஞச்சித்ரம், யாகத்துக்கே ஒரு இழுக்கு ஏற்பட்டு போயிடும், ஹானி ஏற்பட்டு போயிடும். சரி போனா போயிட்டோம், அது என்ன பண்ணும், சர்வேஷாம் அசிவாய நகா நகா சர்வேஷாம், நம்ம எல்லாருக்குமே ஒரு அமங்கலத்தை உண்டு பண்ணோம், ஒரு கெடுதிய உண்டு பண்ணோம். ஆகையால தத்ததா கிரியாம் கிரியதாம் ராஜன்னு யஜ்ஞா அச்சித்ரா கிருதோ பவேத். ஆகையால எனக்கு தெரியாதுப்பா நீ என்ன பண்ணுவியோ, அங்க இருந்துட்டு இருக்கிற மகர்ஷிகள்லாம் சொல்ற, ரிச்சிகள்லாம் சொல்ற, யாகத்துல எந்த விதமான குறைவும் இல்லாமல் யாகத்தை நிறைவேற்றணும் சொல்ற. உடனே சகரர் சொல்ற, தம் பிள்ளைகள் 60,000 பேரையும் கூட்டு பாரு, இந்த பிருத்வி மண்டலத்துல ஒரு இடம் கூட பாக்கி இருக்கக்கூடாது, மொத்த இடத்துலயும் நீங்க 60,000 பேரும் போய் தேட வேணும், அது எங்க போச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருத்திவியெல்லாம் பாத்தாளமா இருந்தா கூட அங்கேயும் போய் தேடணும், நீங்க என்ன பண்றங்க சரி போங்க இல்லையா. ஒவ்வொரு யோஜனை தூரத்திலையும் ஒவ்வொரு பக்கத்திலையும் பூமிய தோண்டியானா நீங்க மொத்தம் பாக்கணும் அப்படின்னா, எல்லாம் பூமி மொத்தம் சுத்தி பாக்குற காணும். சரி அடுத்தது என்ன பண்ணணும், பூமிய தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிய தோன்றலாம். இது தோன்றதெல்லாம் பார்த்த உடனே பூமிக்கு ஒத்தரா ரெண்டு பேரா, இந்த 60,000 பேருமா தோன்றதுனால ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலயா தோன்ற, எத்தனையோ இடத்துல தேன்ற. அந்த பூமாதேவிக்கு பெரிய கஷ்டம் வந்துடுதான் இவளுக்கு. இந்த பூமாதேவிக்கு வர பெரிய கஷ்டத்தினால தேவதெல்லாம் போய் பெருமாளிடத்துல பிரம்மாவிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. பெருமாளுடைய பத்னியா இருந்துட்டு இருக்கிற பூமாதேவிக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வருது, இந்த 60,000 பேரும் பூமியை நோண்டி நோண்டி நோண்டி எடுக்கிறாளே, இது எவ்வளவு கிடைக்கிறா, இது அதுக்குன்னு ஏற்பட்டு சாதாரணமா பண்ணா பரவாயில்ல, இன்னைக்குதான் எல்லாம் இன்னைக்கு உற்பத்தங்கள்லாம் வரத்துக்கு காரணமே இதுதான், பூகம்பம் வர்றது, அப்புறமா எரிமலையிலேருந்து வந்து விழுறது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பூமிக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய செயலை செய்யாமல் எவ்வளவு பண்ணலாமோ அதுதான் பண்ணலாம். எத்தனை எத்தனையோ அடி, 1,000 அடி தோன்றது, 2,000 அடி தோன்றது, இப்படி எல்லாம் பண்ணியிருந்தோம்னாக்கா இந்த பூமிக்கு இதனாலதான் உற்பத்தங்கள்லாம் வருது. இதை போய் தேவதைகள்லாம் பிரம்மாவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாளாம், சக்கர புத்திராலாம் இப்படி அந்நியாயமா பண்றாளே, பூமாதேவிக்கு இப்படிப்பட்ட சிரமத்தை உண்டு பண்றாளேன்னு கேக்குறாளாம். அதுக்கு பிரம்மா சொல்ற, நீ எங்க விசாரமே படாத, இன்னும் கொஞ்சம் மறுபடியும் தோண்ட போற, தோண்டினா பெருமாளே கபிலர் ரூபமாக எழுந்தருள்வேர், அந்த கபிலர் இடத்துல அவர் பாதாளத்துல எழுந்தருள்வேர், கபிலர் இடத்துல போய் அபசாரப்பட்டு அவள் மொத்த பேரும் 60,000 பேரும் அழிஞ்சு போயிடுவா, நீ விசாரப்படாதுங்கிறது சொல்லி அனுப்பிச்சுட்டாரா அவர். இது பெருமாள் ஏற்படுத்துற பண்ற ஏற்பாடு தான் இது, நீங்க விசாரப்படாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. இவ 60,000 பேரும் நோண்டி பாக்குறா சுவாமி காணும். அங்கேருந்து வந்து சகரண்ட வந்து சொல்றாளா 60,000 பேரும் இவ்வளவு தூரம் நோண்டி பார்த்துட்டு இன்னும் கிடைக்கல அப்படின்னா சகரர் விடலையோ, நீங்க போங்க மறுபடியும் தோண்டுங்க அப்படின்னு சொன்னாராம். 4 திக்கிலையும் தோன்றாளாம். அது இந்த 4 திக்கிலையும் தோண்டச்சு இந்த பூமி எல்லாம் ஞான திக்கஜங்கள்னு சொல்லக்கூடியதான இருந்துட்டு இருக்கிற யானை தாங்கிட்டு இருக்குது. அந்த யானையினுடைய சில சமயத்துல வரக்கூடிய அசைவுனாலதான் பூகம்பம் ஏற்படுறதாம், அதுதான் சொல்லிருந்துருக்க. அந்த யானைகள் இருக்கிற இடம் வரைக்கும் திக்கஜங்கள்லாம் இருக்கிற இடம் வரைக்கும் தோண்டி போறாளோ, ஒவ்வொரு பக்கமும் தோண்டி போய் கடைசியில போய் பாக்குற ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க அது குதிர மேஞ்சின் இருக்கு. அந்த இடத்துல கபில மகர்ஷி அங்க உட்காந்து தபஸ் பண்றாளாம். ஹயஞ்ச தஸ்ய தேவஸ்ய சரம் தம் அவிதூரதஹம் தே து சர்வே மகாத்மானஹ பீமவேகா மஹாபலஹ ததிருஷுஹ கபிலம் தத்ர வாசுதேவம் சநாதனம். அந்த இடத்துல வாசுதேவம் சநாதனம் சாட்சாத் எம்பெருமான் தான் கபிலரோக எழுந்தருள் இருந்துருக்கார். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரா, அவரை பாக்குறாளா. பார்த்த உடனே சொல்ற அவருக்குல இருந்து கொஞ்சம் தூரத்துல அவர் பின்னாடி ஹயஞ்ச தஸ்ய தேவஸ்ய சரந்தம் அவிதூரதஹ பிரஹர்ஷ மதுலம் ப்ராப்தஹ சர்வே தே ரகுநம்பனம். அவ எல்லாரும் அந்த தூரத்துல கொஞ்ச தூரத்துல அவர் பக்கத்துல இருந்துட்டு இருக்கிற இடத்துல பார்த்த உடனே ஒரு அந்த புல்ல மேஞ்சிட்டு இருக்குதான் யாகத்துக்காக ஏற்பட்ட குதிரை. இத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட்டாளாம். தேதம் யஜ்ஞஹனம் ராஜ்ஞா த்வா க்ரோத பரிஜ்ஞா கோலேக்ஷணாஹ கனித்ரலங்கலதரா நானவ்ருக்ஷசிலாதரா அப்யதாவந்த சங்க்ருத்தா திஷ்டதிஷ்டேதி சாப்ருவன் அஸ்மாகம் த்வம் ஹிதுரகம் யஜ்ஞியம் ஹவானசீ. இவா பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்கோ, 60,000 பேரும் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. எத்தனை யோகம், 60 யோஜனை பூமிய நோண்டி இருக்கா இவா, அதுவும் எவ்வளோ ஆழம் நோண்டி இருக்கா. இவள் பார்த்தா இவா வச்சுட்டு இருக்கிற கடபாரை கலப்பை இதெல்லாம் இதெல்லாம் மம்முட்டி இதெல்லாம் எடுத்துட்டு இது மொத்தத்துக்கும் காரணம் இந்த கபில மகர்ஷின்னு இவ தீர்மானம் பண்ணிட்டா. இவர் பாட்டுக்கு வாய் மூடிட்டு உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவர் பக்கத்துல போய் அந்த குதிரை மேஞ்சின்னு இருக்குது. இவரை ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்ட்டு 60,000 பேருமா சேர்ந்து ஓடி வர்றாள் அவர்கிட்ட. அந்த ஓடி வரச்சேயே அவர் சொல்றாராம், துர்மேதஸ்துவம் ஹிதம் பிராப்தன் சம்பிராப்தான் வித்தினா சகராத்மஜானு ஸ்ருத்வஜனம் தேஷாங் கபிலோ ரகுநந்தனாம். அவள அவரை மகர்ஷிய பார்த்து இவா சொல்ற, இப்படி புத்தி கெட்டத்தனமா நீ இப்படி பண்ணிருக்கிய, நாங்கெல்லாம் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, நாங்க 60,000 பேரும் சகரருடைய குமார, எங்கள்ட போய் இப்படி பண்ணிருக்கியன்னு அவ சொல்றான். அப்படி கண்ணை திறந்து பாக்குறேனா, ஒரு ஹுங்காரம் போல ஹூன்றா அது சொன்ன மாத்திரத்தினால 60,000 பேரும் அங்கேயே பஸ்மமா போயிட்டாலும் பாக்குறேன். இவ்வளவு பண்ண காரியம் மொத்தம் கட்டு போயிட்டு என்னாச்சு என்னன்னு தெரியல. என்ன அம்சுமான் தான் கூட இருந்துட்டு இருக்க பிரசாத், ஐயோ 60,000 போனாலும் வரவில்லையே, எங்கெங்கெல்லாம் நோண்டிருக்காளோ அங்கெல்லாம் போய் பார்க்கறேன் சகரருடைய பேரை. போய் பார்த்தாக்கா கடைசியில பாத்தாளத்துல இருந்துருக்கு, அங்க கபில மகர்ஷி இருந்துருக்கு, அங்க இந்த யாகத்துக்காக ஏற்பட்ட குதிரை இருந்துருக்கு, 60,000 பேரும் அங்க அப்படியே பஸ்மமா ஆயிட்டா. அதையும் பாக்குறேனா அவர், ஐயோ நம்மளுடைய பித்திருக்கள்லாம் பித்திருவாள் அவள்னா சித்தியாஸ்தானத்துல இருந்துட்டு இருக்காளோ இல்லையோ, 60,000 சித்தியாக்களும் இப்படி அழிஞ்சு போயிட்டாலேன்னு கஷ்டப்பட்டு அவளுக்கு தர்ப்பணம் பண்ணணும், எங்க ஜலம் இருக்கும்னு தேடிட்டு இருக்கா. அப்போ கருத்மான் அங்க எழுந்துள்ளார், இதெல்லாம் பண்ணா இந்த ஜலத்தெல்லாம் பண்ணா தர்ப்பணம் பண்ணா அவருக்கு பிரீத்தி உண்டாகாது, இந்த குதிரையை ஓட்டிட்டு போய் யாகத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக நீ போய் ஆகாசத்துல கங்கை இருந்துட்டு இருக்கு, எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து உற்பத்தமானது அந்த கங்கை, அந்த கங்கையை வரவழிச்சு இவருக்கு நீ இங்கு இவாளுக்கு தர்ப்பணம் பண்ண, எனக்கு அந்த ஜலத்தால இவாளை நினைச்சோமானாக்க இவாளா சொர்க்கத்தை அடைவா, அதுதான் நீ பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ட. மாசுஜா புருஷவியாக்கோயம் லோகசம்மதா, இது நீ இனிமே இதுக்காக கஷ்டப்படாத, 60,000 போயிட்டாலே நீ கஷ்டப்படாத. கபிலேன அப்பிரமேயன தக்தாகிமே மகாபலாகாம், இவள்லாம் வந்து கபில மகர்ஷினனுடைய ஒரு பராக்கிரமத்தினாலதான் கொளுத்தப்பட்டவளாக இருந்திருக்க. சலிலம் நார்ஹசி பிராஜ்ஞ தாது மேஷாம் கிலௌகிகம், இந்த லௌகிகமாக இங்க கணத்துல இருக்கிற குளத்துல இருக்கிற ஜலம் இருக்க, இந்த ஜலத்தை இவாளுக்கு கொடுத்து இவாளை தர்ப்பணம் பண்ணக்கூடாது. கங்கா ஹிமவதோ ஜேஷ்டா துஹிதா புருஷரிடபா தஸ்யாம் குரு மகாபாஹோ பிதிருணாம் சலில கிரியாம், இந்த 60,000 பித்ருக்களுக்கும் உண்டான உதக தானத்தை சலில கிரிய ஹிமவத் பத்னி உமாதேவியினுடைய தமக்கையாக இருந்திருக்கிற கங்கைய அழைச்சிட்டு வந்து நீ இதை பண்ணுங்கோ. அப்படி பண்ணையானாக்கா இவா எல்லாருக்கும் நல்ல கதி ஏற்பட்டு ஷட்டிம்பத்ராணி ஸ்வர்கலோகம் கமிஷ்யதி, இவா 60,000 பேரும் சொர்க்கலோகத்துக்கு போவா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த கருத்மான் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு சரி எப்படி கங்கையை வரவைக்கிறதுன்றது யோசனை பண்ணலாம்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு போறேன், இதை யாகத்தை சமாபனம் பண்ணி முடிச்சுட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு சகரரும் பாக்குறேன், கொஞ்ச நாள் தபஸ் பண்ணி பாக்குறேன், வயசாகி போச்சு, அவர் தபஸ் பண்ணிட்டு அவர் போயிட்டேன். அதுக்கப்புறமா அம்சுமான் ராஜ்யத்துல இருந்த அம்சுமானும் கொஞ்சம் நினைச்சு இதே யோசனை தான் அவளுக்கு, அம்சுமானுடைய குமாரர் அவருக்கு திலீப் வந்திருந்த அவருக்கும் இதேதான் யோசனை பண்ணிருந்தாராம். என்னடா இது நம்ம சமூகத்துல நம்ம குடும்பத்துல 60,000 பேர் போயிருக்கா, அவளுக்கு ஒரு பித்திருக்காரியம் பண்ணாத நம்ம இருந்துட்டு இருக்கோமே, எப்படி பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல. அவருடைய குமாரர் திலீபன், திலீபனுடைய குமார் பகீரதன், அந்த பகீரதனுடைய அவர் வரச்சே அவரும் இதே துக்கத்தோட இருந்துட்டு இருக்காராம். எப்படியானா கங்கையை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிமத்து ராஜபாரெல்லாம் மந்திரிகள்ட ஒப்படைச்சிட்டு அவர் அங்கேருந்து பட்டு போயிட்டா. பரமதாமிர தார்மிகராக இருந்துட்டு இருக்க அவர் போய் நீள போய் நிச்சயம் கங்கையை கொண்டு வராத நான் திரும்பி வரதில்லைன்னு, இதுக்குதான் பகீரச பிரயத்தனம்னு சொல்லுவா. நீள போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேரான். அனபத்யோ மகாராஜா பிரஜா காமஹா தத் பிரஜா பிரஜாஹம், அவருக்கு குழந்தையே இல்லை. இப்படி ஒரு பித்திருக்காரியத்தை பண்ணாத இருந்தாக்கா எப்படி இந்த குழந்தை பிறக்கும்? பித்திருக்களுக்கெல்லாம் பிரீத்தி பண்ணாதான் நாம குழந்தை பிறக்கும். ஆகையால பித்திருக்காரியத்துல ஸ்ரத்தையா நடந்துக்கணும். அத பாக்குற இன்னும் 3 தலைமுறை ஆச்சு, இன்னும் நாம பித்திருக்காரியத்தை பண்ணாத இருந்துட்டு இருக்குமே, அதனாலதான் நம்ம குழந்தையே பறக்கலன்னு சரி தபஸ் பண்ணுவோம்ட்டு. ஊர்த பாஹு பஞ்ச தபா மாசாரோஜிதேந்திரியம், ரெண்டு கையும் தூக்கின்றார், காலையும் தூக்கின்றார், ஒத்த கால தீர்ந்து மாசத்துல ஒரு வாட்டிதான் ஆகாரமாகவும் எல்லா புதன்களையும் அடக்கி வெயில் மழை பனி எதையும் பார்க்காமல் பசி எதையும் பார்க்காமல் அவர் தபஸ் பண்றேனா, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, வருஷ சஹசிராணி கோரே தபதி திஷ்டதாம், 1000 வருஷம் தபஸ் பண்றேனா. இப்படிப்பட்ட தபஸ் பண்ண உடனே பிரம்மா பிரத்யட்சமாற அந்த பிரம்மாவை பார்த்து சொல்ற, பகீரதன் பார்த்து சொல்ற, உன்னுடைய தபஸ்னால நான் ரொம்ப சந்தோஷம் பண்ண அடைகிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பகீரதம் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கு. எதிமே பகவான் பிரீதா யத்யஸ்தி தபசஃபலம் சகர மஜா சர்வே மத்தா சலிலமாப்னுயு, நீர் நிஜமாவே என்னிடத்துல பிரீத்தி இருக்கிறவராக கணக்கு இருந்ததுன்னாக்க, நாம் பண்ண தபஸ் இத்தனை 1000 வருஷங்களாக நாம் பண்ணின தபஸ் இருக்க, அந்த தபஸ் கணக்கு சத்தியமாக இருந்து அது பலன் கொடுக்கறதாக இருந்ததுன்னாக்க, சகர ராஜாவுடைய குமாரர்கள் 60,000 பேரும் மத்தா சலிலம் என்னிட ஆப்னயுகு, நான் என் மூலமாக அவர்களுக்கெல்லாம் உதகதானம் பெற்று அவர்களும் சொர்க்கலோகத்துக்கு போகும்படியாக அனுகிரகம் பண்ணணும். கங்காயாஹா சலில கிளின்னே பஸ்மன்யேஷாம் மகாத்மானாம் சொர்க்கம் கச்சேயு அத்தியந்தம் சர்வே த பிரபிதாமஹா, பிதாமகன் பிரபிதாமகன் எங்க போறது பாருங்கோ, இது தாத்தா கொல்தாத்தா ஆனோ, அந்த கொல்தாத்தாக்கள் எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு போகும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றாராம். அப்பா இவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அப்படியே நடக்கிறது கங்கைக்கு ஆஜ்ஞை பண்ணிட்ட, நீ திரு அங்க லோகத்துல மாத்திரம் போக வேண்டாம், நீ எங்க சொல்றியோ அங்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி இங்க பூமிக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றான் பிரம்மா, ஆகாசத்திலேருந்து கங்கை திடீர்னு விழுந்தாள்னாக்கா பூமி ஆனால் தாங்க முடியாது, அதுக்கு இடையில ஒரு விசிரமஸ்தானம் ஒரு இடம் வேணும், அதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணு. என்ன தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணேனாக்கா அவர் தள்ள விழுந்து அங்கேருந்து விழுந்தாக்கா சரியா இருக்கும் அப்படின்னாரா. இவரும் ஒரு வருஷம் இத்தனை 60,000 வருஷத்தோட இன்னும் ஒரு வருஷம் தபஸ் பண்ணுவோன்ட்டு சிவபெருமானிட்ட தபஸ் பண்ணி அவரை சொல்ற, நான் இந்த மாதிரி எங்க பெரியவாளுக்காக சலிலக்கிரிய உதகதானம் பண்றதுக்காக கங்கையை வரவழைக்கிறதுக்காக பிரயத்னப்பட்டு இருக்கேன், பிரம்மா கங்கையை அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டேன், ஆனா அது தாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓணும்னா அது உம்மாலதான் முடியும்னு சொல்றேன், நேருதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேக்குறேன். ஆஹா வரட்டும் அனுப்பு பாத்துக்கலாம் அப்படின்னா, இது பிறந்த உடனே இவளுக்கு கங்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இது அகங்காரம், நம்மளுடைய வேகத்தை இவர் தூவம் தாங்கிக்கிறேன்ற பார்த்துக்கோ சிவபெருமான உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்ட்டு போறாளாம். இவ தொட தொட தொட தொடன்னு கொட்டுறா அங்கேருந்து சிவபெருமான் தலையில, இவள் அகங்காரத்தோட வரான்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. பாக்குறேராம் சிவபெருமான் ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு நிமிஷம் தன்னுடைய ஜட்டையில ஒரு முடிச்சு போட்டு விட்டு விடுறான். இந்த முற்று போட்டு விட்ட பிற்பாடு எத்தனையோ வருஷம் ஆச்சு, அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி தலைக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளே தவிர கங்கை அந்த தலையில இருந்து கீழே இறங்க முடியலையா. அப்படி பண்ணிட்டே இருவர் இத பாக்குற மொத்த பேரும், ஐயோ இது என்ன இப்படி பண்ணிட்டாரு, நான் எதுக்காக காரியம் பண்ணமோ, இவா ரெண்டு பேருக்கு இருக்கிற சண்டையில இந்த மாதிரி போச்சு, காரியம் கட்டு போச்சே என்ன பண்ணு, மறுபடியும் இவரை போய் பிரார்த்தனை பண்றேன் கங்கை வெளில வராது பண்ணிட்டே என்ன பண்றதுன்னா, ஒரு இடம் இருக்கு அங்கிருந்தான் மானசரோவர்னு சொல்றேன், அங்கிருந்தான் கங்கை உற்பத்தின்னு சொல்றேன், அந்த இடத்துல அதுல இருந்து அந்த இடத்துல விழும்படியாக பண்ணேரா, மொல்ல விழும்படியாக பண்ணேரா. ஏழு இது கங்கையினுடைய பெயர் தான் சப்தமீசாந்தாசாம் பகீரதரதம் ததா. இந்த ஏழா பிரிச்சு கொடுத்துருக்க, ஒரே கங்கையா ஒரே இடத்துல துபல்னு விழவிட்டாத ஏழு இடத்துல ஏழு தாரை விழும்படியாக பண்ணி அந்த கடைசி தாரைய இந்த பாகீரதின்னு பேரு, அவள் பகீரதன் கொண்டு வந்ததுனால இது பகீரதன் பின்னாடி போகும்படியாக சொல்லறான். அப்போ அந்த கங்கை தேவி சொல்றாளா, நீ வழி காண்பி எப்படி எப்படி எல்லாம் போனமோ உன் பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாளாம். அப்படியே பகீரதன் தேர்ல ஏறிண்டாராம். அந்த தேர் எப்பேற்பட்ட தேர், அங்க திவ்யமான தேர், அங்க சொர்க்கலோகத்திலேருந்து கொண்டு வந்த தேர், அந்த தேர்ல ஏறிண்டு சகராள் எல்லாம் எங்க இருக்காளோ பாதாளம் வரைக்கும் ஏறிண்டு வழியை காண்பிச்சுட்டு வரையறான். பூமியில வந்த ஜலம் அந்த கங்கை ஓடுறது, கங்கையில இருந்து இருக்க எத்தனையோ மீன்கள் இருக்கு, முதல இருக்கு இந்த மீன்கள் முதலகள் என்னென்ன ஜல ஜந்துக்களோ அந்த ஜல ஜந்துக்கள் எல்லாம் கூட சேர்ந்துட்டு தட தட தட தடான்னு போறதான். அத போகச்சே இந்த தேர் பின்னாடி ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த கற்பனை பண்ணி பாருங்கோ, இந்த கங்கை பின்னாடி வர்றது, முன்னாடி பகீரதன் தேர்ல போறே, அதுல மீன்கள் மீன்கள் முதற்கொண்டு ஜல ஜந்துக்களோடையும் அந்த சைத்திய பாவனத்தோடையும் அது அப்படியே சுத்தமான சலிலம் பின்னாடியே ஓடி வருதுன்னு பார்த்து பேச்சையே பார்த்தோம், நமக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்கோ, அது ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கோ. அப்படி போயிட்டே இருக்குதான், போயிட்டே இருக்குச்சே வழியில பார்த்தோம்னா ஜன்ம மகர்ஷி யாகம் பண்ணிட்டு இருக்கா, அந்த யஜ்ஞவாட்டத்துல போய் அந்த கங்கை போய் அழிச்சுட்டுதான். இது பாதிக்கிற மாதிரி அவ்வளவு வேகமா வந்த உடனே பாக்குறா, இது யாகத்தை எப்பவும் அகங்காரமே கூடவே கூடாது, அப்பப்போ இவளுடைய பிரவாகத்துல வரச்சே கங்கை கூட அகங்காரம் வந்துருத்தான். இது ஒரு ஆச்சமணம் பண்ற மாதிரி அந்த கங்கையை சாப்பிட்டு அந்த யஜ்ஞவாட்டம் தாண்டி அனண்ட போகவே முடியலையா, அந்த யாகசாலையை தாண்டி அனண்ட போக முடியலையா. ஜன்ம மகர்ஷிட்டு போய் பிரார்த்தனை பண்றேன், ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நீர் வாங்கிட்டேரே என்ன பண்றது அப்படின்னு சொன்னாராம். சரி இனிமே வந்து இந்த கங்கை என்னுடைய குழந்தை, நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் அவர் நடந்தது. அவளுக்கு ஜான்னவின்னு பேரு. அந்த ஜன்ம மகர்ஷியினுடைய காதால விட்டுட்டேரான். அந்த காதால வந்துட்டு மறுபடியும் அழைச்சிட்டு போறேன், கடைசியில பாதாளத்துக்கு போய் சேர்றேன். பாதாளத்துக்கு போய் அந்த கங்கா ஜலத்தினால 60,000 சகர புத்திராளுக்கும் அந்த கங்கா ஜலத்தால நினைச்சு அவளுக்கு உதகதானம் பண்றேர் பகீரதன். அது பிதாமகானாம் சர்வேஷாம் தமத்ரம் அனுஜாதிப குருஷ்வ சரிலம் ராஜன் பிரதிஜாம் அபவர்ஜய. கங்கையை கொண்டு வராது, திருப்பி வரமாட்டேன்னு பிரதிஜை பண்ணி போனார் பகீரதன். அதே பிரகாரத்துக்கு கங்கையை கொண்டு வந்தாச்சு, 60,000 பிதர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணியாச்சு, நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ததீபாம் சுமதா வத்தா லோகே பிரதிம தேஜசா கங்காம் பிரார்த்தயதா நேதும் பிரதிஜாம் நாபவர்ஜிதா. இப்படி அந்த பிரதிஜையை அவர் நிறைவேற்றினவனாக இருந்திருக்கார். இதனால மொத்த பேருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுதான். லோகமே சந்தோஷம் அடைஞ்சது, இவருக்கும் சந்தோஷம் அடைஞ்சது. எத்தனையோ 1000 வருஷங்களா தன்னுடைய பிதர்கள் அவளுக்கு தண்ணீர் இல்லாமல் உதகதானம் பண்ணாமல் சிரமப்பட்டாலே, அவளுக்கு நாம இப்ப பண்ணி அவ அத்தனை பேரையும் சொர்க்கலோகத்துக்கு போக வச்சுமேன்னுட்டு இவரும் சந்தோஷப்பட்டேரா. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இந்த கங்கையினுடைய விருத்தாந்தத்தை இவ்வளவு விஸ்தாரமா சொல்லணுமா அப்படின்னா, ராமாயணத்துல ராமாயணத்தினுடைய பல சுருத்தி தான் சொல்லிருக்க. ஆனா இந்த இடத்துல மாத்திரம்தான் கங்கையினுடைய விருத்தாந்தத்தினுடைய பலத்தை சொல்றப்பா. இந்த கங்கையினுடைய விருத்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அத விஸ்வாமித்திரர் வாயால சொல்ற, ஏஷதே ராமகங்காயா விஸ்தரோ பிஹிதாமயா ஸ்வஸ்தி ப்ராப்னுஹி பத்ரந்தே சந்தியா காலோதி வர்த்ததே. இப்ப ராமாயணம் உனக்கு சந்தியா காலம் வந்துருத்து, இவ்வளவு நாய் கதை கேட்டு இருக்க முடியாது, ஆகையால நீ சொல்ற கேளு, யாரெல்லாம் இந்த கங்காவதரண விருத்தாந்தத்தை கேட்கிறாளோ உனக்கு, நீ இது கேட்டபடினால உனக்கு மங்களம் உண்டாருது. மங்களம் மாத்திரம் இல்ல, தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் புத்ரியம் ஸ்வர்க்யமதாபிச யஸ்ராவயதி விப்ரேஷு க்ஷத்ரியேஷு இதரேஷு ச. யாரெல்லாம் மீதி பேரை கேட்கும்படியாக பண்றாளோ, யாரெல்லாம் இந்த விருத்தாந்தத்தை சொல்றாளோ, யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ, இது பெரிய புகழை கொடுக்கக்கூடியது. அவ எல்லாரும் பிரியந்தே பிதரஸ்தஸ்ய பிரியந்தே தெய்வதானிச. அவளுடைய பித்திருக்கள் எல்லாம் இவ சந்தோஷ பிரீத்திப்படுத்துகிறார்கள், தேவதைகள் எல்லாம் சந்தோஷப்படுத்துகிறார்கள். இந்த ஆக்கியானம், இந்த உபாக்கியானம் இருக்க கங்கா விரத்தாந்தம் ஆயுஷை கொடுக்க வல்லது. இதமாக்கியானம் ஆயுஷ்யம் கங்காவதரணம் சுபம் யஸ்ருணோதி ச காகுஸ்தா சர்வான் காமான வாப்னுயாதி. யார் இதை கேட்கிறாளோ, கேட்கிறவா எல்லா பலத்தையும் அடைகிறார்கள். சர்வே பாபா பிரணசந்தி, பாபங்கள் மொத்தம் போயிடுறது. ஆயுஹு கீர்த்திஷ்ட வர்த்ததே, அவளுக்கு ஆயுசு புகழ் எல்லாமே வளர்ந்து வருகிறது. ஆகையால கங்கையினுடைய மகாத்மியம் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்ற. அதை நினைச்சுதான் நம்ம பெரியவாள்லாம் ஆன்மீகத்துல சொல்றா, கங்கை கங்கே யோ ப்ரூயாத் யோஜனா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தமாடணும். அதே மாதிரி இந்த கங்கையை சொல்லி சொல்லிச்சு, கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வன் சன்னதிங் குருன்னு சொல்லிட்டு நாம தீர்த்தமாடுற இடத்துல 7, அங்க எப்படி கங்கை 7 பிரிஞ்சதோ அந்த மாதிரி 7 மகாநதிகளும் நாம எந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினாலும் அதனுடைய சாநித்தியத்தை பிரார்த்திச்சுண்டு நாம தீர்த்தமாடணும்னு சொல்லிருக்கு. அந்த சாநித்தியத்தை பிரார்த்திச்சிருந்தோம்னாக்கா எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்படும்னு சுவாமி தேசிகன் இன்னொரு கங்கையை நமக்கு சொல்ற. இது பகீரதன் கொண்டு வந்த கங்கை, நமக்கு இன்னொரு கங்கை இருந்துருக்கு. அந்த கங்கைக்கு நாம பாத்திரம் ஆயிட்டோம்னாக்கா நம்மள காட்டிலும் பெரிய விசேஷமான இருக்கவா யாரும் இல்லைன்றத சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற. பராசர முகான் வந்தே பகீரத நஜே ஸ்திதானு கமலா காந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதானு. அந்த இடத்துல தேசிகன் சொல்ற, நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னா 60,000 சக்கர புத்திரா ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கலாம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இருட்டில் இருந்துட்டு இருக்கோம். ஒரு பஸ்மம் மாதிரி சாம்பலாட்டம் நம்மளா இருந்துட்டு இருக்குமா? எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நாம இருந்துட்டு இருக்கணும். இப்படிப்பட்ட நமக்கு பராசர முகான் வந்தே, பராசரர் முதலிய மகர்ஷிகள்லாம் பகீரத நயேஸ்திதான், பகீரதன் எப்படி கங்கையை கொண்டு வந்தானோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய கட்டாட்சமாகிற, எம்பெருமானுடைய தயையாகிற கங்கைய இந்த சகரபுத்ரா ஸ்தானத்துல கொழுந்தி போய் நாம இருந்துட்டு இருக்கால நம்ம மேல அந்த பெருமாளுடைய தயா பிரவாகம் விழும்படியாக பண்ணவாள் பராசரம் முதலிய மகர்ஷிகள் என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரி பிரத்யட்சமாக இருந்துருக்கிற கங்கையும் வேற விஷயம், அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தையும் தயாதேவியினுடைய பிரவாகமும் நம்ம மேல விழும்படியாக பண்ணின ஆச்சாரியாள் இருக்காள், அந்த ஆச்சாரியாலையும் நாம அனுசந்தானம் பண்ணி இந்த கங்கையை நாம எப்பவுமே கொண்டாடணும் என்பதை சொல்லுகின்றோம். அதுக்காக தான் கங்கா அவதரணத்துக்கு இவ்வளவு விசேஷத்தை சொல்லியிருக்கார். இன்னைய தினத்துல அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி இந்த கங்கா அவதரணத்தோட இன்னைய உபன்யாசத்தை சமாபனம் பண்ணி கொள்கிறேன். ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்வஹா பிரவ்யாஹத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்தம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவா ஏஷாம் இந்தீ வரஷ்யாமஹ ஹ்ருதயேஷு ப்ரதிஷ்டிதா காலே வருஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹ ப்ராஹ்மணாஹ சந்து நிர்பயாஹ காவேரீ வர்தாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஸ்வர்தாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.